ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾ ಜಯಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾಹೃದಿ ಗುರುಭ್ಯಸ್ತದ್ಗುರುಭ್ಯಸ್ಯ ನಮೋವಾಕ ಮದೀಮಹೇ ವೃಣೀಮಹೇ ಚ ತತ್ರಾದ್ಯೌ ದಂಪತೀ ಜಗದಾಂಬದಿ ಜ್ಞಾನಾನಂದಮಯಂ ದೇವಂ ನಿರ್ಮಲಸ್ಫಟಿಕಾಕೃತಿಂ ಆಧಾರಂ ಸರ್ವವಿದ್ಯಾನಾಂ ಹಯಗ್ರೀವಮುಪಾಸ್ಮಹೇ ದೇವೋ ನಃ ಶುಭಮಾತನೋತು ದಸದಾ ನಿರ್ವರ್ತಯನ್ ಭೂಮಿಕಾಂ ರಂಗೇಧಾಮ ನಿಲಬ್ಧ ನಿರ್ಭರ ರಸೈರಧ್ಯಕ್ಷಿತೋ ಭಾವುಕೈಃ ಯದ್ಭಾವೇಷು ಪೃಥಗ್ವಿದೇಶ್ವನುಗುಣಾನ್ ಭಾವಾನ್ ಸ್ವಯಂ ಭಿದ್ರತಿ ಯದ್ಧರ್ಮೈರಿಕ ಧರ್ಮಿಣಿ ವಿಹರತೆ ನಾನಾಕೃತಿರ್ನಾಯಿಕಾ. ಶಿವಪತಿಯಾನ பகவான் அவருடைய அவதாரங்கள் பார்த்துட்டு இருக்கோம். முதல்லயே சொன்னப்போ அவதாராக அசங்கேயாகான்னு கணக்கே இல்லாத அளவுக்கு பகவான் அவதாரங்கள் பண்றேர். அதுல முக்கியமாக நம்ம பெரியவா எடுத்துட்டது அப்படின்றது தசாவதாரம் அப்படின்னு. அந்த தசாவதாரமும் நம்ம ஸ்ரீரங்கத்துல பார்த்தோம். சுவாமி தேசிகன் அந்த தசாவதார சன்னதியில அந்த பெருமாளை பார்த்து மங்களா சாசனம் பண்றேர். யார் அப்படின்னா சாட்சாத் ரங்கநாதனே தானே இத்தனை அவதாரங்களும் பண்ணேர் அப்படின்னு. சர்வாவதார காரணாக்காரா அப்படின்னு இந்த அந்த அவதாரங்களுக்கெல்லாம் காரணம் யாரு அப்படிங்கும்போது பிரணவாக்கார விமானம் இல்லையா, அந்த பிரணவாக்கார விமானத்தடியில இருக்கிறானே சாட்சாத் ரங்கநாதன் தானே அப்படின்னு அப்பேற்பட்ட அந்த சன்னதி இப்ப சொன்ன நம்ம ஐசிங்கர் எழுதிருக்கே ரங்க மங்களாசாசனம் பண்ணியிருக்கேர் அப்படின்னு. அதோட இங்க விசேஷம் என்னன்னா, போன வாரம் ராமாவதாரம் பார்த்தோம், இந்த வாரம் பலராமர் கிருஷ்ணர் அப்படின்னு நம்மாழ்வாருடைய அவதார உற்சவம் நடந்துட்டு இருக்கு எல்லா திவ்ய தேசங்களிலும் ஆழ்வார் திருநகரியில. அதுலயும் நம்ம பார்த்தோம் ஐசிங்கர் முதல் மூணு நாள் மரியாதை அங்க ஆழ்வார் திருநகரியில நம்மாழ்வார் சன்னதியிலேயே. அப்போ அப்ப ஏற்பட்ட இந்த இடம் என்னன்னா, நம்மாழ்வாருக்கு பிடிச்ச பெருமாள் அப்படின்னு எடுத்திருந்தாலே அதுல கண்ணன் தான். எல்லா இடத்துலயும் அவர் என்ன சொல்றாரு, எல்லாம் தன் மூச்சு காற்று எல்லாமே சாட்சாத் கண்ணன் தான் அப்படின்னு. அப்ப ஏற்பட்ட பலராமர் கண்ணன் அப்படின்னு, பலராமர் அப்படின்றது சுவாமி தேசிகன் பலராம அவதாரம் அப்படின்னு தனி ஸ்லோகம் சொல்லியிருந்தாலும் அங்கேயும் என்ன சொல்றதுன்னா, கஷீரம் சர்க்கரையவையா அபிர்பூத்தா அப்படின்னு. சர்க்கரையும் பாலும் எப்படி இருக்கும் அப்படின்னா, பால்ல சர்க்கரை இல்லாட்டியும் நல்லா இருக்காது, வெறும் சர்க்கரையும் நம்மளால எவ்வளவு நாளை சாப்பிட முடியும், ரெண்டு சேர்ந்து இருந்தா எப்படியோ அப்படின்னு தான் பலராம அவதாரம் கிருஷ்ணாவதாரம் அப்படின்னு. போன வாரம் பார்க்கும்பொழுது பரசுராம அவதாரம் ராமாவதாரம் அதையும் தனியா பிரிச்சிட முடியாது. பரசுராம அவதாரம் தொடர்ந்துதான் ராமாவதாரம், ராமாவதாரத்துலதான் பரசுராமருடைய அகங்காரத்தை இது பண்ணேர் அப்படின்ற வரைக்கும் பார்த்தோம். இங்க வந்து எப்படின்னா, ராமாவதாரத்துல நம்ம பெரியவா எப்படி சொல்றோம் அப்படின்னா, லக்ஷ்மணன் பண்ண கைங்கரியம் அப்படி ராமருக்கு அண்ணாவோ தம்பியாக இருந்துட்டு அண்ணாண்ணாட்டு எல்லா இடத்துலயும் அப்படி கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன். தனக்கு வந்து தசரதருடைய பிதிருவாக்கிய பரிபாலனம் அப்படின்றது அவர் கேட்ட வரன்னு பார்த்தா ராமர் மட்டும்தான். கைகை கேட்ட வரதுனால ராமர் மட்டும்தான் வனவாசத்துக்கு போகணும்னு கேட்டிருக்காளே தவிர லக்ஷ்மணன் போனோம் அப்படின்னு கேட்கல. ஆனாலும் லக்ஷ்மணன் நானும் வருவேன் அப்படின்னு, அண்ணா எங்க இருக்கேரோ அப்படின்றது. என்னன்னா, நடுவுல கூட ஒரு இடத்துல வந்து ராமர் சொல்றாரு, பா தசரதர் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கே, தசரத அப்பா என்ன ரொம்ப கஷ்டப்படுவா, பரத சத்ருகனும் இல்ல இல்லையா, அவளும் வந்து அவன் மாமாவத்துக்கு போயிருக்கா, இந்த சமயத்துல நம்ம அப்பாவை விட்டுறது தப்பு, எனக்கு தானே பித்ருவாக்கிய பரிபாலனம் இந்த இது பண்ணணும், நீ வேணா திருப்பி போயிட்டு வாயே அப்படின்னு சொல்றாரு. ரெண்டு மூணு இடத்துல வந்து பாதி தூரம் வந்தவன கூட திருப்பி அனுப்பலாம்னு சொல்லும்பொழுது லக்ஷ்மணன் என்ன சொல்றேன், நான் போனா அப்பாவை ரட்சிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அப்பா நான் போவேன் அப்பா கூட இருப்பேன்னாலும் அங்க போய் என்னால இருக்க முடியாது அப்படிங்கிறது. ஏன்னா ஒரு ஜலத்தை விட்டு மீன் எப்படி வெளில வந்துச்சுன்னா அதனுடைய பிராணமே போயிடுமோ, அப்படி ராமரை விட்டு நான் திரும்பி வந்துட்டேன்னா அதுக்கப்புறம் நானே இருக்க மாட்டேன், அதுக்கப்புறம் தான் அப்பாவை பாத்துக்கிறது அப்படின்ற மாதிரி இதுவான அப்பேற்பட்டவருக்கு பகவானே என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்ட்டு இந்த கிருஷ்ணாவதாரத்துல தன்னை அண்ணாவா வச்சு கிருஷ்ண லீலைகள் எல்லாம் பண்றான். அண்ணா அண்ணான்ற அவர் ஸ்தானத்துல எதுவா இருந்தாலும் கிருஷ்ணன் வந்து பலராமர்கிட்ட கேட்டு பண்ணான்னு தான் இருக்கு. ஆனா பலராமருக்கு பிடிக்காததையும் பண்ணேர், கடைசியில அவருக்கு பிடிக்க வச்சேர். ஆனா எல்லா இடத்துலயும் அண்ணாவை கேட்காம எதுவுமே பண்ணதில்லை. அப்படி பலராம அவதாரம் போ, பக்கத் கௌரவ பட்டன பிரபுதய பிராஸ்த பிரலம்பாதய தாலாங்கசிய ததாவிதா விகிருதயஸ்தன் வந்து பத்ராணின க்ஷீரம் சக்கரையேவயாபிர் பூதா பிரபூதை குணைஹி ஆகௌமாரக அஸ்வதந்து ஜகதே கிருஷ்ணஸ்ய தாத் கேலய அப்படின்னு. விசுதய ஸ்தன்வந்து பத்ராணினஹா அப்படின்னு, தன்வந்து அப்படின்னு சொல்லும் பொழுது மலரை செய்யட்டும் அப்படிங்கிறது, எல்லாம் பெருமாள் நமக்கு மலரை செய்யட்டும். யார் என்ன மலரை செய்யட்டும் அப்படின்னா, பத்ராணினஹா மங்களம் நமக்கு தரட்டும் அப்படின்னு. ஏன்னா எல்லா ஸ்தோத்திர பாட்டமும் ஒரு ஒரு ஸ்லோகம் பார்க்கும் பொழுது நமக்கு பெருமாள் அனுகிரகம் பண்ணட்டும், நம்மளை ரட்சிக்கட்டும் அப்படின்னு சொல்றேன். அதுக்கப்புறம் எப்பேற்பட்ட அவதாரம் அப்படின்றத நம்ம முதல்ல ஒரு கிரியாபதத்தை பார்த்து அதுக்கப்புறம் யார் யாரு சொல்றேன் அப்படின்னா, சாட்சாத் பகவான் இந்த பலராம அவதாரம் எடுத்தப்போ அப்படின்னு சொல்லும்பொழுது பக்கத்தௌரவப்பட்டன பல லீலைகள் பண்ற கிருஷ்ணாவதாரத்துல கிருஷ்ணன் லீலை நம்ம அப்படியே ரசிச்சுட்டு இருக்கோமோ அதுக்கான தகுந்த அத்தனை லீலைகளும் பலராமரும் பண்ணிருக்கு. பக்கத் கௌரவா அப்படின்னு ஒரு கௌரவர்கள் கூட இல்லாம பண்ணிடுவேன் அப்படின்னு அவர் சபதம் எடுத்துட்டாராம். அந்த சபதம் எடுத்தேன்னா இப்ப பாரு நான் என்ன பண்றேன் அப்படின்னு கௌரவர்களே இல்லாம ஆக்கி எல்லாரையும் கங்கையில போட்டுருவேன் அப்படின்ற அளவுக்கு போயிட்டாராம். அப்புறம் தான் கண்ணன் தான் சமாதானம் படுத்தினார் அப்படின்னு. பட்டணாக அப்படின்னு கௌரவர்களே இல்லாத ஒரு பட்டணமாக ஆக்கிடுவேன் அப்படின்னு பிரபுத்தையாக. அதுக்கப்புறம் துரியோதனே பயந்து ஓடி வந்து க்ஷமாபணம் கேட்டான். அங்க வந்து சரணாகதி பண்றான், ஐயோ பலராமரே என்ன விட்டுடும் அப்படின்னு. விஸ்வரூபம் எடுத்ததுல கண்ணன் விஸ்வரூபம் எடுத்தார் துரியோதனனுக்கு, பலராமரும் ஒரு விஸ்வரூபம் எடுத்தார். அந்த விஸ்வரூபம்ன்றது கோபம், ஏற்பட்ட கோபத்துல. ஆனா கண்ணனை பார்த்து அவன் பயப்படல. துரியோதனன் என்ன பண்ணா, கண்ணனை எப்படியாவது பிடிச்சு உள்ள போட்டுடலான்னு பார்த்தான். எப்போ அப்படின்னா, அவர் வந்து தூது வரும்பொழுது பாண்டவர்கள் வந்து வனவாசத்துல இருந்து 14 வருஷம் ஆயிடுச்சு, திருப்பியும் வந்து கேட்கலாமா ராஜ்யம் அப்படிங்கும் போது முதல்ல கிருஷ்ணனை தூது அனுப்புறான். முதல்ல அவா சஞ்சயன் நினைச்சா, சஞ்சயன் கிட்ட இவ வந்து என்ன சொன்னா எதுவுமே தர முடியாதுன்னு சொன்ன மாதிரி இருந்தாலும் சரி, கிருஷ்ணன் ஒரு வாட்டி போய் இங்கே இருந்து நம்ம பக்கத்துல இருந்து தூது கேட்கணும் அனுப்புறாரு. கண்ணன் போய் அங்க சொல்லும் பொழுது இவ என்ன பண்றான்னா, எப்படியாவது கண்ணனை இங்க பிடிச்சி போட்டலாம், யுத்தம் வரைக்கும் இவர் கண்ணன் அங்க இருந்தாதான் ஆபத்து, கண்ணனை பிடிச்சி போட்டுட்டு யுத்தம் முடிஞ்சவனா அப்புறம் இவர் வெளியில உள்ளா அப்படின்னு பார்த்தா, கண்ணனை பிடிச்சி உள்ள போட்டு முடியுமா? யசோதனையாலேயே முடியாத அந்த குழந்தையிலேயே இருக்கும்பொழுது அத்தனை கயிறை வச்சு கட்டணும்னு பார்த்தா அவராலேயே முடியல. இவன் ஒரு 100, 200, 300 பேரை வச்சு எப்படியாவது அடைக்கணும்னு பார்த்தான். கடைசியில எல்லாரும் வந்த உடனே கண்ணன் ஒரு விஸ்வரூபத்தை எடுத்து காட்டுற, ஆனா கூட பயப்படல அவன். அவன் என்ன சொல்றான்னா, நீ ஏதோப்பா மேஜிக் எல்லாம் பண்ற, உங்ககிட்ட என்ன எனக்கு பயம், யுத்தம் யுத்தம் தான், இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் அப்படின்ட்டான். ஆனா பலராமர் ஒரு வாட்டி விஸ்வரூபம் எடுத்தார். எப்போ அப்படின்னா, கண்ணனுக்கு ஒரு பையன் இருந்தார், அப்புறம் சுவத்சலான துரியோதனனுக்கு ஒரு பெண் மகள். அந்த சுவச்சலா வந்து அந்த கண்ணனுடைய பையனை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது துரியோதனனுக்கு அது பிடிக்கல, அவர் வேற ஒருத்தனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு வச்சிருந்தார். அந்த சமயமா பார்த்து என்ன பண்ணான்னா, அவ வந்து அந்த கண்ணனுடைய குமாரரை தூக்கி அவ வந்து அந்த ஜெயில போட்டா. அப்ப வந்து கண்ணன் வந்து காப்பாத்தலான்னு போகும்போது பலராமர் வந்து நான் பாக்குறேன் அப்படின்னு, ஏன்னா எப்பயுமே துரியோதனன் வந்து பலராமருடைய சிஷ்யன், அதனால நான் சொன்னா கேட்பான் அப்படின்ற ஒரு எண்ணத்துல எதுக்கு இப்ப சண்டை நம்ம போலாம் அப்படின்னு தானும் அங்க போய் பாக்குறாரு. எல்லா உபச்சாரங்களும் பண்றான் துரியோதனன், ஏன்னா குருனால. ஆனா எதுவுமே அவன் வந்து இதை பத்தி பேசவே இல்லை. உடனே விட்டுறியா அப்படின்னா, அது விட முடியாதுன்னு சொன்னவுன்னு அப்ப அவர் வந்து உக்ரூபமா ஒரு கௌரவர்களே இல்லாம நான் பண்ணிடுவேன் அப்படிங்கும் பொழுது அவன் பயந்து வேணவே வேண்டாம் அப்படின்னு எல்லாம் அந்த அவருடைய கோபத்துக்கே அந்த வந்து எல்லா அந்த குருக்ஷேத்திரம்லாம் அப்படியே கீழே உழு அவன் பயந்து ஓடி வந்துட்டான். தேவையே இல்ல, ரெண்டு பேரையும் நான் அனுப்பிச்சு வைக்கிறேன், இங்க வானா நீங்க அங்க எங்கேயா போய் கல்யாணம் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு அப்படி பயந்துட்டான் அவருடைய கோபத்தை பார்த்து அப்படின்னு. பக்கத் கௌரவ பட்டண பிரபுத்தையாக, அப்புறம் அப்பேற்பட்ட பிரபுத்தையாக முதலான லீலைகள் எல்லாம் பண்ணேர். பிராஸ்த பிரளம்பாதையாக அப்படின்னு, பிரளம்பாசுரன் அப்படின்ற ஒரு அசுரன் அவர் அழிச்சார். கண்ணன் மேல யுத்தத்துக்கு வரும் பொழுது பலராமரே போய் அவன் அழிச்சார். அப்ப ஏற்பட்ட பல லீலைகள், பிராஸ்தா யாராலே அழிக்கப்பட்டானோ அந்த பிரளம்பாசுரன், அப்பேற்பட்ட பலராமன் எங்களை மலர வைக்கட்டும் அப்படிங்கிறார். மங்களம் உண்டாகட்டும், மேல்மேலும் மங்களத்தை நமக்கு அனுகிரகிக்கட்டும் அப்படின். தாலாங்கசாவிதா, தாலாங்கசின்னு பலராமருக்குடைய திருநாமம். ஏன்னா அவருடைய குடி இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குடி இருக்கும் இல்லையா, ரத்து மேல அந்த குடியில அவாவாளுக்கு ஒரு சிம்பல் இருக்கும். அதுல வந்து ஒரு மரம், பலமரம், அந்த பலமரம் அது மேல இருக்கும் அவர் குடியில. அதனாலே அவர் பேர் தாலாங்கசிய. அந்த தாலாங்கசிய அப்பேற்பட்ட அந்த ஒரு கொடியை உண்டவர் ததாவிதா, அப்படிப்பட்ட அந்த பல லீலைகள் பண்ண, எப்படி பிரளம்பாசுரனையும் கௌரவர்களையே பயப்பட வச்சாரோ அப்பேற்பட்ட பலராமர் நமக்கு மங்களம் உண்டாகட்டும் அப்படின்றது முதல் பக்கம். இது எல்லா ஸ்லோகமும் பார்த்தா ரெண்டு ரெண்டு பட்சமா எடுக்கிறார். முதல் ரெண்டு வரி அதுல ஒரு விவரணம் தரார், அடுத்த ரெண்டு வரியில ஒரு விவரணம் தரார். அப்புறம் இப்பேற்பட்ட பகவான் நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு ரெண்டாவது இதுல சொல்லும் பொழுது, க்ஷீரம் சக்கர ஏவயா வித்து அப்படின்னு, க்ஷீரம் சக்கர நம்ம பார்த்த மாதிரி ஒரு க்ஷீரம் பால் சர்க்கரை, சர்க்கரை இருக்கணும். அப்போ இதுல யார க்ஷீரம்னு சொன்னார், யார சர்க்கரை சொன்னார் அப்படின்னு பார்க்கும்பொழுது பெரியவா அத்தனை பேருமே நமக்கு வந்து வியாக்கியானத்துல கொடுத்தது யாருன்னா, சர்க்கரை யாருன்னா பலராமனா, க்ஷீரம் தான் க்ஷீராப்தியில இருக்கிற கண்ணன், அந்த பகவான் சாட்சாத் பகவான் அவதாரம் பண்ண கண்ணன் அப்படின்னு. இவா ரெண்டு பேரும் அதே மாதிரி வெறும் பால் சாட்டாலும் நல்லா இருக்காது, கொஞ்சமாவது கொஞ்சம் லைட்டாவது சர்க்கரை போட்டா அது கொஞ்சம் தித்திக்கும். அதே மாதிரி வெறும் சர்க்கரை நம்மளால எவ்வளவுதான் சாப்பிட முடியும், முடியவே முடியாது, அப்போ திகட்டிடும். அந்த மாதிரி இருக்காம க்ஷீரம் சக்கர அவளுடைய அந்த சரித்திரமே பார்த்தோம்னா நம்ம சொல்லச்ச கண்ணனுடைய சரித்திரம் அப்படின்னு சொன்னாலும் பலராமரோட சேர்ந்தேதான் சரித்திரம். எங்க அவர் வெளில போறாரு அப்படின்னா அந்த மகாபாரத யுத்தத்துக்கு மட்டும் நான் வரமாட்டேன் அப்படின்ட்டு, இந்த இடத்துல நான் இல்ல அப்படின்னு. மத்தபடி எல்லாம் கண்ணனோடையே சேர்ந்தேதான் இருக்கு. சின்ன குழந்தையில இருந்தே அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் ஆகவுமாரக இளம் இளம் அந்த குழந்தையில இருந்தே, அந்த குழந்தை ரெண்டு பேரும் ஒன்னாதான் தவழ்றா. அங்கிருந்து கொஞ்சம் பலராமன் கொஞ்சம் பெரியவர், ரெண்டு பேரும் ஒன்னாதான் காட்டுக்கு போய் அந்த மாடு மேய்க்கிறதுக்கு போறா. அப்படி ஒவ்வொரு வாட்டியும் அம்மா கிட்ட மாட்டி விடுறது யாருன்னா பலராமர் தான். கண்ணனி நீ இதை பண்ணான் அதை பண்ணான்னு சொல்றது, அப்படி ஒவ்வொருத்தருமே போட்டி போட்டு யமுனைக்கு போகாதடா அப்படின்ற யமுனா நதிக்கு போறார். அப்படி எல்லாம் கண்ணனும் பலராமனும் கூடவே இருந்தே தான் எல்லாரும் பண்றான் அப்படின்னு ஆக்கவுமா இருக்க அந்த குழந்தை வயசுல இருந்தே அஸ்வதந்து ஜகத்தே அப்படின்னு சுவை மிக்க அந்த சுவை கீரம் சக்கரையவை அப்படின்னு சொல்றதுக்கு இங்க விசேஷம் என்னன்னா சுவை மிக்க ஜகதா. அப்படி இந்த உலகத்துக்கே அவ வந்து என்ன பண்றான்னா கிருஷ்ணசியதா கேலையாகனு அப்படிப்பட்ட விளையாட்டை நமக்கு அப்பேற்பட்ட அந்த இதை நமக்கு அனுகிரகம் பண்றா அப்படின்னு ஒன்னாவே இருந்து யாவிர் பூதா பிரதக் பூதா பிரபூதை குணைஹி அப்படின்னு பிரியாதபடி எந்த இடத்துலையுமே பிரியாதபடி இளம் பருவத்திலிருந்தே ஒரு சர்க்கரையும் பாலும் போல தித்திச்சுண்டு இருக்கிற அப்படி இருந்து நமக்கு கிருஷ்ணசியதா கேலையா அப்படின்னு கண்ணனோடு சேர்ந்தே இந்த பூர்த்தியான அவதாரம் அப்படின்றது நமக்கு இங்க சொல்றது. பலராமருடைய அவதாரம்னு பார்க்கும்போது நிறைய இடத்துல சொல்றது யமுனா நதியவே அவர் என்ன பண்ணார்னா வேற ஒரு டைரக்ஷன்ல போக வச்சுக்கலாம் போகிறதுனால. அப்படி பல இதுல உண்டு, ரொம்ப ஆச்சரியமான சரித்திரங்கள்லாம் உண்டு. இந்த இடத்துல அவர் சொல்லும் பொழுது இதுதான் கண்ணனோடையே இருக்கிறது அப்படின்னும் பொழுது அப்ப கண்ணனுடைய சரித்திரம் எல்லாம் பார்த்தாலும் அந்தந்த இடத்துல பலராமனுடைய சரித்திரமும் நமக்கு கூடவே தான் வருது அப்படின்னு. அதுல சுபத்ரா கல்யாணம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். சுபத்ரா கல்யாணம் பார்த்தா அங்க வந்து அர்ஜுனனை வர சொன்னதே ஒரு சன்னியாச ரூபமா வர சொன்னதே சாட்சாத் கிருஷ்ணன் தான். அவர் வரும்போதே சொல்லிட்டார் இந்த மாதிரி நீ வந்துரு அப்படின்னு. சுபத்ராவுக்கு வந்து அர்ஜுனனை கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு கிருஷ்ணனுக்கு ஆசை, சுபத்ராவும் ஆசைப்பட்டான். ஆனா பலராமருக்கு எப்படியாவது துரியோதனாதிகள் அவளுக்கிட்ட கல்யாணம் பண்ணி வைக்கணும், அவ குமாரர் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவருக்கு ஒரு ஆசை. ஆனா இதை எப்படி மாத்துறது, மனசு மாற்ற முடியாது, அண்ணா வச்சு. அதனால எல்லா இடத்துலயும் அண்ணா கிட்ட கொஞ்சம் இது பண்ணாலும் அண்ணாவோட சம்மதத்தோட தான் பண்ணணும் அப்படின்றதுனால என்ன பண்றேன்னா அர்ஜுனனை வர சொன்னதே சாட்சாத் கண்ணன் தான். ஆனா இங்க இங்க வரும்பொழுது எங்க நம்ம வந்து கண்ணன் வந்து என்ன சொன்னா இந்த அர்ஜுனன் சாமியார் வேஷம் போட்டு நீங்க வரையிலையா சன்னியாசன் ஆகு, பலராமர் வந்து ஓஹோ நம்ம ஊர்ல ஒரு சன்னியாசி வந்திருக்காரு அப்படின்னு அவரை கூப்பிட்டு பூஜை பண்ணணும் அப்படிங்கும் பொழுது கண்ணன் முதல்ல வேணாங்கிற வேணா வேணாம் அவனை கூப்பிடாத, அவ யாருன்னு உனக்கு தெரியுமா முதல்லயே அப்படின்னு. ஏன் அப்படின்னா வானு கூப்பிட்டா பலராமர் சந்தேகம் வரும், இந்த கண்ணன் ஏதோ கூப்பிடுறான்னா இதுல ஏதோ ஒரு அர்த்தம் உண்டு. வேணா வேணாம்னு சொல்லவன பலராமர் வேணும்ட்டே சரி சரின்னு கூப்பிட்டார். அதுக்கப்புறம் இந்த கண்ணன் எல்லாம் பிளான் எல்லாம் போட்டு கொடுத்து அதுக்கப்புறம் இவாள்லாம் ஒரு பெரிய கோவில்ல போய் ஒரு பெரிய கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அர்ஜுனன் அவ கூட்டி போய் அந்த கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னு ஒரு சரித்திரம். அவ பலராமருக்கு முதல்ல வந்து பலராம சாத்விகி அவருடைய மந்திரி முதல்ல கோபம் வந்தது, இந்த என்ன பண்றப்பாரு இந்த யாதவ குலத்தை அவன் என்ன நினைச்சுட்டான், அர்ஜுனன் பாண்டவர்கள் எல்லாரையும் நான் யுத்தத்துக்கு போறேன் அர்ஜுனன் யுத்தம் பண்ண போறேன் அப்படின்னு எழுதும்போது பலராமர் பார்த்தேன் ஏண்டா உனக்கு கோபம், சுபத்ராவோட அண்ணா நானே சைலண்டா இருக்கேன் உமக்கு ஏன் கோபம் அப்படின்னு, நீர் ஏன் சைலண்டா இருக்கார் அப்படின்னா பார் கண்ணன் கண்ணன் ரொம்ப சிரிச்சுட்டே இருக்கான் பத்தியா, இன்னொரு விளையாட்டு முத்தா வந்துதான் அதனால நம்ம என்ன பண்றது இதுக்கு போய் எதுக்கு அர்ஜுனோட சண்டை போடணும் அப்படின்னு. அப்பேற்பட்ட ரெண்டு பேருமே அப்படி இருந்து ஒவ்வொரு ஆச்சரியமான அனுபவங்கள் அந்த ஆச்சரியமான அந்த இதை பலராமர் கூடவே இருந்து பண்ணி வச்சார் அப்படின்னு கண்ணனுடைய சரித்திரத்திலிருந்தே நம்ம வந்து பார்க்கலாம். அப்படி அதுக்கப்புறம் நம்ம கிருஷ்ணாவதாரம், கிருஷ்ணாவதாரத்துல தயாசதகத்துல சொல்லும் பொழுது திருப்பி நமக்காக பகவான் என்ன அனுகிரகம் பண்ணார் அப்படிங்கும் பொழுது கீதையை எடுத்து காட்டுறது, ஏன்னா இப்பயுமே கீதோபதேசம் கீதா அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு. ஆனா இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா காளிந்தி காளிந்தி ரிசிக்காய காளியப்பணி அப்படின்னு இந்த இடத்துல காளியன் மேல நர்த்தனம் ஆடினதை இங்க சொல்றாரு காளிங்க நர்த்தனத்தை. அதே மாதிரி கண்ணனுடைய சரித்திரம் சொல்லும் பொழுது நாதாய இவ நம பதம் பவத்துன சித்திர சரித்திர கிரமைஹி புயோபிரித் புவனான் யமூனி குஹனா கோபாய கோபாயதே காளிந்தீ ரசிகாய காளியப்பணி ஸ்பரஸ்பட்டாவாட்டிகா தங்கோத்சங்க விசங்க சங்கரமதுரா பரியாய சரியாயதே அப்படின்னு எல்லா அவதாரங்களும் பார்த்தா இந்த இந்த பகவான் அப்படின்னு அவளுடைய விசேஷத்தை சொல்லி அவர் எமக்கு அனுகிரகம் பண்ணட்டும் அப்படின்னா. ஆனா கண்ணனுடைய அவதாரம் அப்படின்னு வரும்பொழுது நம்மாழ்வாரே என்ன சொல்றதுன்னா கண்ணனுடைய சரித்திரம் பட்டுடை அடியவர்க்கு எளியவன் அப்படின்னு எப்பேற்பட்ட பரத்துவமான பகவான். ஒரே நிமிஷம் மைத்திரி மாமி மியூட் பண்ணிட முடியுமா? மைத்திரி மாமி தயவுசெய்து ஆடியோ வீடியோ ரெண்டு ஆஃப் பண்ணி வீடியோ ஆன் ஆயிருந்தது. அப்ப வந்து அப்பேற்பட்ட அந்த சொல்லும்பொழுது நாத்தாயவ நமஸ்பதம் எல்லாருக்குமே சொல்லும்பொழுது நீர் அனுகிரகிக்கட்டும், நீர் எனக்கு அனுகிரகம் பண்ணணும், எங்களுக்கு மங்களத்தை உண்டாக்கட்டும் தான் சொன்னேன். ஆனா இங்க நம்மாழ்வார் மாதிரியே நம்மாழ்வார் பட்டுடை அடியவருக்கு எழியவன் அப்படின்னு சொல்லும் பொழுதே எப்பேற்பட்ட பரக்கமுள்ள பகவான் இந்த இடத்துல இப்படி எழுதா நமக்கு கிடைக்கிறான். கோபபாலகர்களோட ஓடிந்து ஒருத்தர் ஒருத்தர் பகவானுக்கு நம்ம அம்சை பண்ணணும்னா எப்படி பிரம்மாதிகளே பயப்படுவா, எப்படி நைவேத்தியம் பண்ணணும், எப்படி நம்ம எவ்வளவு ஆச்சாரமா இருக்கணும்னு. ஆனா அவள் எல்லாம் என்ன பண்றா, அந்த குழந்தைகள் எங்காத்துல இது கண்ணா இன்னைக்கு இது பண்ணிருக்காங்க நீ சாப்பிட அப்படின்னு குழந்தைகள் ஊட்டி விடுறா. கண்ணா நீ என்ன கொண்டு வந்தேன்னு சாப்பிடுறான்னா பிரம்மாவுக்கே ஒரு ஒரு என்ன இப்படி இருக்கிற கண்ணன் நமக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் அவளுக்கா. ஏன்னா எல்லா தேவர்களும் நல்ல ஞானிகள்லாம் பார்த்தா பகவானை பார்த்து பயந்து கட்டிண்டு அவ வந்து கைய கட்டின்னு அப்படி நிக்கிறான். ஏன்னா அவளுக்கு தெரியும் இப்பேற்பட்டவன் பகவான். இவாளுக்கு தெரியாதானா இல்ல, இவாள் இலையில முழுகிட்டா அப்படியே கண்ணனோட மேல தோல்ல போடுக்கிறது என்ன, கண்ணன் இதை சாப்பிடுறா அதை சாப்பிடுறான்னு மேல குதிக்கிறது என்ன, இவாக்கால் அவர் மேல படுறது என்ன, அவளுக்கே ஆச்சரியமா இருக்கு இப்படி ஒருத்தரா இப்பேற்பட்ட பகவானா அப்படின்னு. எந்த அவதார ராம அவதாரம் எடுத்திருந்தாலும் ராமன் எல்லாம் குஹன பக்கத்துல உட்கார வச்சுட்டே அதெல்லாம் பார்க்கலாம். இது அதை விட கொஞ்சம் மீறிட்டாரு. ஏன்னா பசங்கன்னா அப்படி கண்ணன் மேலேயே குதிக்கிறது என்ன, அவனை குடிஞ்சு உன் மேல நான் தாண்டேன்றது என்ன. இப்பேற்பட்ட பரத்துவம் உள்ள பகவான், எப்பேற்பட்ட பரபிரமம், சகல சிருஷ்டியும் பண்ணவர், ஈரேழு லோகங்களை படைத்தவர், நமக்கெல்லாம் மோட்சத்தை கொடுக்கக்கூடியவர், அவர் இப்படி இந்த மாதிரி இந்த பூலோகத்துல வந்து விளையாடுறதுன்றது எந்த ஒரு அவதாரத்திலையும் இல்லை. அப்பேற்பட்ட பரம பாக்கியம் நமக்கெல்லாம் அப்படின்னு அந்த கேட்கும் பொழுதே நம்மாழ்வார் மயங்கி ஊந்துட்டார். மயங்கி ஊந்துட்டே மதுர கவிகளுக்கு சொல்லிட்டு இருக்காரு திருவாய்மொழியை. அவர் சொல்லும் பொழுதே மயங்கி ஊந்துட்டார். மயங்கி ஊந்துட்டேர்னா ஒரு நாள் ரெண்டு நாள்ல நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம், சரி ஆச்சாரியர் ஊந்துட்டாரு அப்படின்னு நம்ம ஜலத்தை தெளிக்கலாம், இல்ல சரி இவர் ஏந்துக்கிறது வரையும் நம்ம போய் சாப்பிட்டு வந்துடலாம் அப்படி இல்ல. அவர் அங்கேயே இருந்தாராம் பல நாட்கள் பல நாட்கள். ஏன்னா இது சாதா மூர்ச்சி இல்ல, பகவானை நினைச்சு அந்த ஆனந்தத்துல விழுந்தது. அவர் திருப்பி எப்போ ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு திருப்பி எழுந்து திருப்பி இருக்கிற வரைக்கும் மதுர கவிகளும் அங்க இருந்தேர் அப்படின்னு. அப்படி மூணு இடத்துல திருவாய்மொழியில மூணு இடத்துல சொல்லப்படுறது. அந்தந்த இடத்துல நம்மாழ்வார் சொல்லும் பொழுதே மயங்கி வந்துட்டேர்னு. அது ரெண்டு இடம் கண்ணனை பத்தி சொல்லும் பொழுது, ஒரு இடம் சாட்சாத் பரபிரம்மமான பகவான் வைகுண்டநாதனை எடுத்து சொல்லும் பொழுது அந்த இடத்துல அப்படி. அதை விட அந்த பரத்துவத்தை விட என்னன்னா கண்ணன் இங்க வந்து நம்மளோட விளையாடினானே அப்படின்னுதான். அப்போ இந்த பகவான் நம்மளுக்கு மங்களம் உண்டாகட்டும்னு சொல்லல. அப்ப ஏற்பட்ட அந்த விளையாட்டுக்கு என்னன்னா இவர் நமஸ்பதம், இவர் நமஸ்காரம், இவருக்கு நமஸ்காரம் அப்படிங்கிறது. எப்படி ஆழ்வார் மங்களாசாசனம் எப்படின்னா தனக்குன்னு ஒண்ணு கேட்கல, பகவானுக்கு மங்களம் உண்டாகட்டும் அப்படின்ட்டு இல்லையா அந்த இடத்துல பெரிய ஆழ்வார். அதே போலதான் நாத்தாயைவ நமஸ்பதம், நாத்தாயைவன இங்க ரங்கநாதன் வச்சுக்கலாம் கண்ணன். ஏன்னா முதல்ல ஆரம்பிக்கச்சே தேவோன சுபமாத்தனோத்து தசதா அப்படின்னு ஆரம்பிச்சே அந்த இடத்துல ரங்கநாதன் சொல்றது. இங்க வந்து ஏன்னா சாட்சா அந்த பகவான நினைச்சுதானே இந்த அத்தனை அவதாரங்களையும் சொல்லிட்டு இருக்கேன். அப்பேற்பட்ட கிருஷ்ணனுக்கு நீங்க வச்சுக்கணும் இந்த இந்த இந்த இடத்துல சொல்லும்பொழுது நாத்தாயைவ நமஸ்பதம், அவருக்கு அப்பேற்பட்ட நமஸ்காரம் எப்படின்னா பவத்துன சித்திர சரித்திர கிரமைஹி அப்படின்னு பல ஆச்சரியமான கிரமமாக அப்பேற்பட்ட லீலைகள். பூயோ பிரித் புவனானியமோனி குஹனா கோபாய கோபாய தே குஹனா போத்திரி அப்படின்னு வராக அவதாரத்துல பார்த்தோம். கபட்ட வராகமாக வந்தேன் அப்படின்னு இங்க வந்து என்ன சொல்றேன், குஹனா அப்படின்னா வேஷம் தரித்து கொண்டு, பூயோ பிரித் புவனா அப்படின்னு ஆச்சரியமா அங்க வந்து நியமூனி குஹனா அப்படின்னு உலகங்கள் எல்லாம் காக்கின்றான், இந்த உலகத்தை எல்லாம் காக்கின்ற சாட்சாத் பகவான் அவன் வேஷம் தரித்து கொண்டு கோபாய கோபாயத்தை அப்படின்னு. முதல் கோபாயன்னா அங்க கோபபாலகர்களாக மாட்டு மேய்க்கிறவனாக அந்த யாதவ குலத்திலே இருந்து உலகத்தை எல்லாம் ரட்சிக்கிறவன் காக்கின்றவன் யாதவ குலத்திலே இருந்து கோபாயத்தை காக்கின்றான் அப்படின்னு. அந்த நம்மளை ரட்சிக்கிறான் அப்படின்னு யார் எப்பேற்பட்ட ரட்சிக்கிறானோ பகவான் இந்த உலகத்துக்கெல்லாம் காக்கிறவன் ஒரு மாடு மேய்க்கிறவனாக வந்து அப்பேற்பட்ட யாதவ குலத்திலே பிறந்து நம்மளை காக்கின்றான் அவன், அவனுக்கு நமஸ்காரம் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றது அப்பேற்பட்ட நாத்தன் அப்படின்னு. ரெண்டாவது இடத்துல வரும்பொழுது லீலைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம பார்த்தோம் ராமாவதாரத்துல எவ்வளவோ சரித்திரங்கள் எடுத்து சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாம். ஆனா அதுக்கெல்லாம் எல்லாம் சபரி மோட்சம் அத்தனை மோட்சங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போனா கூட அதுக்கு அவர் என்ன சொன்னார், சரணாகதி தாத்பரியம், அதுவே தாத்பரியமாக ஒரு அவதாரத்துல இருந்ததுனால ஒரு வாட்டியாவது அவருக்கு பண்ண அவர் எல்லாரையும் அனுகிரகம் பண்ணுவார் அப்படின்றத மாதிரி அந்தனுடைய சரணாகதி சாரத்தை சொன்னேர். இந்த இடத்துல கண்ணனுடைய லீலைகள் அப்படிங்கும்பொழுது பல லீலைகள் இருக்கு. அவர் வந்து வெண்ண திரட்டுறதுலிருந்து கோபிகள் ராசக்கிரீடையிலிருந்து அந்த வெண்ண திரட்டுறதுன்னு ஒவ்வொரு கதைகள் எடுத்துனா எவ்வளவு உப்பக்கதைகள் அதெல்லாம் நம்ம சொல்லிட்டு ஆனந்தப்பட்டு போகலாம். அதுக்காக தான் நம்மாழ்வார் சொல்லும்பொழுது என்ன சொல்லுன்னா கற்பார் ராமபிரானையல்லால் மற்றும் கற்பரும். ராமருக்கு சொல்லும் பொழுது கத்துக்க வேண்டிய விஷயம் அப்படின்றது ராமர் கிட்டதான். எப்படி பாரிய கிட்ட இருக்கணும், அப்பா கிட்ட எப்படி இருக்கணும், தம்பி கிட்ட எப்படி நடந்துக்கணும், மித்திரர்கள் கிட்ட எப்படி நடந்துக்கணும், சத்ரு கிட்டேயே கூட எப்படி நடந்துக்கணும், ராவணனையே கூட நீ இன்று போய் நாளை வா அப்படின்னு. அப்பேற்பட்டவரான ராமர் அவர்கிட்டதான் ஒரு மனுஷன் எப்படி எப்படி எந்தெந்த விஷயத்துல எப்படி பேசணும் அப்படின்றது எல்லாமே ராமர் கிட்ட கத்துக்கலாம். ஆனா கண்ணனுடைய அவதாரம்னு எடுத்தபோது கண்ணன் கிட்ட போய் நான் கத்திருந்தேன், கண்ணனுடைய அவதாரத்தை பார்த்து நான் வெண்ண திருடினேன்னா ஒத்துப்பாளா, எல்லாம் நம்மளை திட்டுவா. அந்த மாதிரி கண்ணனுடைய அவதாரங்கள் இதுக்குன்னா கேட்பார் கேசவன் கீர்த்தி எல்லால் மற்றும் கேட்பரும். கேட்கறதுக்கு கேசவன் கீர்த்தி தான், மற்றதெல்லாம் கேட்கறதுக்கு அது வந்து ரசிக்காதான். கண்ணனுடைய கதைகள் கேட்க கேட்க கேட்க நமக்கு ஆனந்தமாக இருக்கும், போக்கியமாக இருக்கும். எல்லாரும் கீதாச்சாரியன் அப்படின்னு சொன்னாலும் எல்லா ரிஷிகள்ல இருந்து எல்லாரும் ஆசைப்படுறது என்னன்னா கண்ணனுடைய லீலைகள் தான். கீதாச்சாரியன் அப்படின்றது அப்புறம்தான், ஆனா அவன் எப்படி பல லீலைகள் பண்ணான் அப்படின்னு. பீஷ்மாதிகளே எப்பேற்பட்ட இருந்தாலும் மகாஜானி மகாயோகியா இருந்தா கூட அவர் என்ன சொல்றேன்னா கடைசி காலத்துல கண்ணனை எப்படி பாக்கணும்னா ஒரு நான் வந்து ஒரு கோபிகை போல ராசக்கிரீடையில கண்ணன் எப்படி இருந்தானோ அப்படிதான் கண்ணன் ரசிக்கணும் அப்படிங்கிறார். ஏன்னா அவள் அப்பேற்பட்டவ அவெல்லாம் எல்லாம் லோகத்துல நம்ம வந்து எல்லாருமே ஜீவாத்மா எல்லாருமே ஸ்திரீகள் அவனவே அவனே புருஷன் அப்படின்றது காட்டுறது தான் அந்த ராசக்கிரீடை. அப்படி கண்ணனோட இருந்து நம்ம அனுபவிக்கணும், அவனுடைய கைங்கரியத்துல இருக்கணும், அவனுக்கு ஆனந்த லோகத்திலே அதே போல கண்ணனுக்கு கைங்கரியம் பண்ணணும். அப்பேற்பட்ட பக்தி இருக்கிறது யாருக்குன்னா அவளுக்கு தான் அப்படின்னு எல்லாருமே எடுத்து காட்டுறோம். அதே மாதிரி சுவாமி தேசிகனும் சொல்றேன் நிறைய இடத்துல கண்ணனுடைய சரித்திரங்கள். அதுல இங்க இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா காளிந்தி ரசிக்காய, காளிந்தி அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுது யமுனா நதி அதை ரசிக்கவன், எப்பயுமே அந்த யமுனா நதியே ரசிக்கிறவனான் கண்ணன். அது திருப்பியும் போடலாம், யமுனா நதிக்கே ஒரு பெருமை என்னன்னா கண்ணனையே ரசிச்சுட்டு இருக்கிறதுனாலையும் அப்படின்னு. கண்ணன் குளிச்சு குளிச்சுதான் யமுனையே கருப்பாயிடுச்சு அப்படின்னு, கண்ணனுடைய நிறமோ கருப்பு அப்படின்னு சொல்றது உண்டு. அப்படி அந்த யமுனா நதி வந்து கங்கா நதியோட பெருமைப்பட்ட ஒரு நதி அப்படின்னா, ஏன் அப்படின்னா கங்கை எப்படி பகவானுடைய ஸ்பர்சம் எப்படி அப்படின்னா, அப்ப வாமனாவதாரம் எடுக்கும் பொழுது கமண்டலு தீர்த்தத்திலிருந்து பிரம்மா திருமஞ்சனம் பண்ணேர், அது பகவான் மேல பூர்த்தியா திருமஞ்சனம் பண்ணேரானா இல்ல, அப்ப வந்து அவர் திருவிக்கிரமனாக இருந்தார், அப்பேற்பட்ட பெருமாள், அவருடைய திருவடி மொத்தம் கூட அந்த ஜலம் வந்து ஸ்பர்சம் பல்ல பட்டுக்கல, அதுவும் ஒரு கட்ட விரல்ல மட்டும், அந்த கட்ட விரல்ல ஒரு நகத்துல மட்டும் பட்ட அப்பேற்பட்ட தீர்த்தத்துக்கே பெருமைன்னா யமுனா நதியில இருந்து கண்ணன் எவ்வளவு விளையாடுறான், அந்த நதியிலேயே குளிச்சுட்டு இருக்கான், அந்த நதியிலேயே வாய்ப்பு பிடிக்கிறது, அந்த பசங்களோட விளையாடுறதுன்னு யமுனா நதிக்குள்ளேயே இருக்கிறதுனால அப்பேற்பட்ட யமுனா நதி இன்னும் ஆச்சரியமான கங்கையோடைய பெருமையான நதி அப்படின்னு. அதனால காளிந்தி ரசிக்காய அப்படி அதை ரசிச்சுட்டே இருப்பான. காளியப்பனி அந்த யமுனா நதியில ஒரு காலத்துல காளியன் காளியன் அப்படின்ற ஒரு பாம்பு காளிய பனி ஸ்பாரஸ்பட்டா வாட்டிகா, இது வந்து ஒரே வரிதான். இந்த ரெண்டாவதுல இருந்து காளிந்தி ரசிக்காய்க்கு அப்புறம் காளிய பனி ஸ்பாரஸ்பட்டா வாட்டிகா ரங்கோத்சங்க விசங்கிரமதுரா பரியாய சரியாயத்தை அப்படின்றது அந்த ஒரே இதுதான். அப்படி சொல்லும் பொழுது அந்த காளியன் மேல அவர் வந்து அந்த தலை பனி ஸ்பரா அப்படின்னு அதனுடைய தலையை ஒவ்வொன்றும் அது மேல எடுக்கிறது, அந்த எதனுடைய அது பல பல தலைகள் உள்ள ஒரு நாகம், அது ஒவ்வொன்றும் மேல எடுக்கும் பொழுது அந்தந்த இதுல அவர் நாட்டியமாடி அதனுடைய திருவடி எடுத்து அந்த அந்த இதுல வச்சு அதனுடைய விஷத்தெல்லாம் வெளில வர வைக்கிறார், அவனுடைய அகங்காரத்தெல்லாம் போக்கடிக்கிறார் அப்படின்னு. ஸ்பாரஸ்பட்டா அந்த பிருந்தாவன அவனுடைய அவருடைய அந்த படம் எடுத்து இருக்கும் இல்லையா, அது மேல அவருடைய திருவடி வைக்கிறார் அப்படின்னு. வாட்டிகா அப்படின்னு நாட்டியமாடுறார் அப்படின்னு. ரங்கோச்சங்க விசங்க சங்கர மதுரா பரியாய சரியாயத்தே அப்படின்னு அந்த ஆதிசேஷனுடைய நடுவுலே இங்கேயும் அங்கேயும் அந்த அந்த பக்கம் எந்தெந்த தலை அதை எடுக்கிறதோ அந்தந்த தலை மேல இங்கேயும் அங்கேயும் அப்படி குதிச்சு சக்கர மதுரா அப்படின்னு அந்த நாட்டியம் ஆடி சாமர்த்தியமாக, அதுக்கு சாமர்த்தியம் வேணும். நம்ம வந்து ஒன்னு மேல ஒன்னு குதிச்சாலும் அப்படி அப்படியே ஆடிடும், அது ஒரு நாட்டியம் ஆடுறோம்னா ஒரு பெரிய 100 பேர் பாக்குற ஸ்டேஜ்ல நம்ம ஆடுறோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நல்ல டான்ஸ் ஆடுறவளால தான் முடியும். அது ஒரு ஆதிசேஷன் அப்படிங்கும்போது அது பெரிய ஆதிசேஷன் சொல்ல முடியாது. காளியன் அதனுடைய தலை ஒவ்வொன்றும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும், அது கரெக்டா இருக்காது ஒவ்வொன்றும், அது ஒவ்வொரு சமயத்துல அது மேல எடுக்கும், அதை பார்த்து அதை ஆனாலும் மக்கள் ரசிக்கிறா போல எல்லாரும் அங்கேருந்து அவெல்லாம் பாக்குறா. எப்பேற்பட்ட பாம்பு அதை வந்து எல்லாம் எத்தனை மாடு அது வந்து சாப்பிட்டு போயிருக்கு, எத்தனை பேர் பயந்து இருந்தா அந்த யமுனா நதியிலேயே அது அந்த பக்கம் போறதுக்கே பயந்தா. ஆனா கண்ணனும் அது உள்ள குதிச்சது மட்டும் இல்லாம எல்லாரும் கண்ணில் ஜலம் விடுற, கண்ணன் வரலையே கண்ணன் வரலையே அப்படின்னு யசோதா அம்மாலாம் பலராமர் போய் கூட்டு நின்றுட்டார். கண்ணனை காணும்னு ஒருத்தர் நான் இறங்கலாமான்றா இல்ல வானாமான்னு சொல்லும் பொழுது அந்த உள்ள அவனை பிடிச்சி அவனுடைய வாழை ஒரு கையில பிடிச்சுன்னு அவன் நாட்டியம் ஆடும் போது அந்த நாட்டியத்தோட மேல வந்து இவர் பாடினா அவ ரெண்டு மனைவிகளும் பக்கத்துல வந்து நின்று அவ கை கூப்பி கண்ணனை விடும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மாதிரி இந்த பக்கமே இருக்கக்கூடாது, இந்த நகரத்திலேயே நான் பார்க்கக்கூடாது அப்படின்னு அவ போயிட்டுதான் அப்படின்னு. அப்படி ஆச்சரியமான, அதே போல பல லீலைகள் செய்பவன் அப்படின்ட்டு. இந்த இடத்துல என்ன சொன்னேன்னா, இத மட்டும் இல்ல இந்த போல பல லீலைகள் அப்படின்னு, பல லீலைகள் அப்படின்னு ஒண்ணு அதை குறிப்பிட்டே சொல்லிட்டார். ஏன்னா இதேதான் நம்மாழ்வாரும் இப்படிதான் எடுக்கிறேன். கரவைகள் ஆட்சியரோடு கூட்டமும் குன்றமொன்றே எந்தியதும் உருவும் நீர் பொய்கை நாகம் காய்ந்ததும் உட்பட மற்றும் பல அப்படிங்கிறார். உட்பட மற்றும் பல, அவரும் ஒரு ஒரு இடத்துல சொல்லிட்டு போறார். எப்படி ஆட்சியர்களோட அவர் இருந்தார், ரெண்டாவது வந்து குன்றமேந்திரி அப்படின்னு வந்து அந்த கோவர்தனகிரி எடுத்தார், மூன்றாவது அப்புறம் நாகம் காய்ந்த அந்த காளிங்கன் மேல இருக்கார். அப்படி பல நிலை உட்பட மற்றும் பல அப்படிங்கிறது அப்படியே அந்த அதனுடைய திருவாய் மொழியில ஒரு தசகம் பார்த்தா தசகத்துல எல்லாமே இதே மாதிரி வரும். அப்படி ஒரு ரெண்டு மூணு லீலைகள் சொல்லுவார், அதுக்கப்புறம் முற்றும் பல, இப்படி பல லீலைகள், இப்படி பல லீலைகள் அப்படின்னு, அப்பேற்பட்ட ஆச்சரியமான லீலைகள் அப்படிங்கும் பொழுது இதுக்கு வியாக்கியானம்னா நம்ம எல்லா கண்ணனுடைய எல்லா லீலைகளும் எடுத்துக்கலாம். அப்பேற்பட்ட அத்தனை லீலைகளும் பரியாய சரியாயது அப்படின்னு, பல லீலைகள் செய்பவனான சாட்சாத் பகவான் அவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு நீங்க சொல்லு. அப்ப வந்து பகவானுக்கு இவ்வளவு லீலைகள் இருக்கும் பொழுது ஏன் இந்த இடத்துல காளிந்தி ரசிக்கன், அந்த காளிந்தி ரசிக்கன் அப்படின்னு அப்பேற்பட்ட யமுனாநதியை ரசிக்கிறவனான கண்ணனுடைய காளியின் அர்த்தனத்தை சொல்லணுமே அப்படின்னா, அதுதான் பெரியவா என்ன சொல்றா அப்படின்னா, நம்மளுடைய உடம்பே ஒரு யமுனாநதி தான், அதுல அந்த மனசு இருக்கே அந்த மனசுதான் காளியன் அப்படின்னு. அந்த மனசுதான் மத்த இதெல்லாம் என்ன பண்றதுன்னா, அந்த யமுனாநதியிலேயே அது இருந்ததுனால என்ன மத்தவாளால உள்ள போக முடியாம இருக்கு. அது வந்து நம்ம மத்த இந்திரியங்களையும் மாத்திடுறது. நமக்கு இருக்கிற அது அதனுடைய விஷத்தினாலதான் நம்ம வந்து அந்த நம்ம மனசு சரியா இல்லாததுனாலதான் நம்மளால பக்திகள் எதுவுமே பண்ண முடியல. அந்த மனசு நம்மளை மாத்தி விடுறது, நம்ம போற போக்குல மனசு நம்மளை விடாததுக்கு காரணத்தினாலதான் அப்பேற்பட்ட கண்ணன் நம்மளுடைய மனசுல வந்து அப்பேற்பட்ட அந்த காளிங்கனானதுக்கு நர்த்தனம் ஆடினாதான். ஏன்னா கீதோபதேசம் கீதை எடுத்து முதல்ல சொல்லிட்டா போருமா, கீதை நமக்கு புரியவே புரியாது. ஏன்னா அதை புரிஞ்சுக்கணும்னு முதல்ல நமக்கு ஆசை வேணும். அப்ப நம்ம மனசு அது கலங்கி இருக்க கூடாது. கலங்கின நதியில இருந்தா எப்படி, அப்படி காளிங்கனால அந்த நதியே யமுனா நதியே கலங்கி இருக்கு. அப்பேற்பட்ட காளிங்கனை துவம்சம் பண்ணதுனாலதான் இப்ப வந்து அந்த அந்த ஜலம் எப்படி இருக்குன்னா கலங்காம இருக்கு. மனசு வந்து கலங்கி இருக்க கூடாது. கலங்கி இருந்ததுன்னா சேத்தோட சேர்ந்து சுத்தமா இருந்தா அந்த ஜலத்தை நம்மளால சாப்பிட முடியுமா? ஸ்பட்டிக்கா ஸ்பட்டிக்கும் போல இருக்கணும். ஸ்பட்டிக்கும் எப்படின்னா இந்த ஸ்பட்டிக்கத்தை இந்த பக்கத்துல இருந்து பார்த்தா அந்த பக்கம் தெரியும். உள்ள எப்படி தெளிவா இருக்குமோ ஜலம் அந்த மாதிரி தெளிவா இருந்தாதான் அதை நம்மளால உபயோகப்படுத்த முடியும். அப்பேற்பட்ட நம்ம மனசும் தெளிவாக இருந்தாதானே அந்த கீதோபதேசம் நம்மளால கேட்கவே முடியும். அதனால நம்ம மனசை முதல்ல கட்டுப்படுத்துறதுக்கு இருக்கணும். கண்ணனானவன் நம்ம மேல வந்து அப்பேற்பட்ட காளிங்கன் அப்படின்னு நம்ம மனசு மேல நர்தனம் ஆடணும் அப்படின்றதுதான் பெரியவா எல்லாருமே இதை வியாக்கியானமா. இத்தனை பல லீலைகள் கண்ணன்று சொன்னாலும் இந்த லீலையை முக்கியமாக சுவாமி தேசிகன் சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படிங்கும் பொழுது இதுதான் எல்லாருமே சொல்றோம். அப்படி இப்பேற்பட்ட நம்ம மனசு மனசே காளிங்கன் அப்படின்னு, நம்மளுடைய உடம்பே யமுனா நதி அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஏன் யமுனைன்னா, யமுனையில குளித்தேர் அப்படின்னும் நம்மளுடைய ஹிருதயத்திலையும் பகவான் இருக்காரு. சாட்சாத் எல்லாருக்கும் அந்தரியாமியாக பகவான் இருக்கிறதுனாலையும் இந்த இதுவும் நம்மளுடைய உடம்பும் நம்மளும் கோவில் தான். கிரக நம்ம வந்து சொல்லும் பொழுது என்னன்னா, பகவான் அந்தரியாமியா இருக்கிறே, பகவான் இருக்கிற இடத்துலதான் நம்ம கோவில்னு சொல்லுவோம். அப்ப அந்த கோவிலை எப்படி நம்ம சுத்தபத்தமா வச்சுக்கிறோமோ, நம்ம அப்ப நம்மளுடைய மனசு நம்மளுடைய சரீரம் அது வெளியிலேயா இருந்தாலும் அதனாலதான் குளிச்சுட்டு போனோம்னா, குளிக்கிறதுனால சரீரத்தினுடைய வெளிப்படி அழுக்கு போகும், ஆனா மனசு சுத்தமா இருக்குதான் உள்ள இருக்கிற இது அது போகும். அப்ப பகவான் நம்ம அந்த கோவில் போல நம்ம வச்சுக்கணும்னா, நம்ம சரீரமே ஒரு கோவில் தான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி கண்ணனுடைய அவதாரங்கள் பல. அதனாலதான் சுவாமி தேசிகன் வந்து கோபால வம்சத்தில சொல்லும் பொழுது கூட இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகமாக சொல்றாரு. அதராஹித சாரு வம்சநாளாக மகுட்டாலம்பி மயூர பிஞ்சமாலாக ஹரிநீல சிலா விபங்க நீலாக பிரதிபாசந்து மமா அந்திம பிரயாணே. நம்ம அவர் சொல்ற அந்திம காலத்துல பகவான் உடைய ஞாபகம் அப்படின்னு அந்திம ஸ்மிருதின்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்ப அந்திம ஸ்மிருதியில பகவான் எப்படி சாட்சா்காரம் பண்ணணும் அப்படின்னு சுவாமி தேசிகன் சொல்லும் பொழுது அவர் சொல்ற, அதராஹித சாருவம்சனாளாக அப்படின்னு தன்னுடைய உதரங்களிலே சாட்சா புல்லாங்குழலோட மகுட்டாலம்பி மயூர பிஞ்சமாலாக தன்னுடைய கிரீட்டத்து மேலே அழகான அந்த மயில் தோகையோட ஹரிநீல சிலா விபங்க நீலாக தன்னுடைய ஹிருதயத்திலே நீலக்கல் பதிந்த அந்த மாணிக்கங்களாக அதை போட்டு இருக்கிற அப்பேற்பட்ட சாட்சாத் கண்ணனை அவர் பிரதிபாசந்து மமாந்திம என்னுடைய அந்திம காலத்திலே அவன் வந்து நமக்கு தர்சனத்தை கொடுக்கட்டும் அப்படின்னு. இது நம்ம பார்த்திருக்கோம். பக்தியோகம் பண்றவாளுக்கும் பிரபத்தி பண்றவாளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, பக்தியோகிகளுக்கு அந்திம ஸ்மிருதி கண்டிப்பா இருக்கணும் அப்படின்றதுக்கு நம்ம பரதனுடைய சரித்திரமும் பார்த்திருக்கோம். கடைசி காலத்துல ஒரு குட்டி மான் ஒரு பெரிய மான் சாப்பிட்டு போயிடுமே அப்படி, குட்டி மான் பிறந்தது, அம்மா மான் வந்து செத்து போயிடுது. அப்ப இந்த குட்டி மான் இப்படியே விட்டுனா அந்த குட்டி மான் அவர் வளர்க்க வளர்க்க அவர் வந்து எல்லாத்தையும் தன்னுடைய மனைவி ராஜ்யத்தை எல்லாத்தையும் விட்டு காட்டுக்கு வந்தா கூட அந்த குட்டிமானை பார்த்து அதை ஆசைப்பட்டு எல்லா தன்னுடைய குழந்தை எல்லாத்தையும் விட்டு பக்தியோகம் பண்ணணும்னு வந்துட்டு. ஆனா இந்த குட்டிமானுக்கு மேல ஒரு ஆசை வந்தது, அதை அவர் வளர்த்திருந்தார். கடைசியில தனக்கு பிரியற காலம் வரும்பொழுது அப்ப கூட பக்தியோகம் பண்ணணுமே, பகவான நினைக்கணுமே, சாட்சாத்காரம் பண்ணணும்னு நினைக்காம நான் இல்லாத இந்த மான் என்ன ஆயிடுமோ அப்படின்னு நினைச்சார். அடுத்த ஜென்மாவில் அவர் மானாவே ஆனார். அதுக்கப்புறம் அந்த மான் ஜென்மா முடிஞ்சு அதுக்கு அடுத்த ஜென்மாவில திருப்பி மனுஷனா இருக்கு. அவருக்கு புரிஞ்சுதாக ரெண்டு ஜென்மம் ஆயிடுத்து, ஒரு சின்ன கடைசி காலத்துல ஒரு எல்லாத்தையும் விட்டு வந்த மனைவிகள் மக்கள் எல்லா ராஜ்யம் எல்லாத்தையும் விட்டு வந்தேன். ஆனாலும் மனசு கடைசி காலத்துல அந்த குட்டிமான் மேல ஒரு ஆசை வந்துருச்சு இல்லையா, நம்ம கடைசியா எதை ஆசைப்படுறோமோ அதுவாகவே பிறப்போம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதனால பக்தியோகிகளுக்கு அந்திம ஸ்மிருதி இல்லைன்னா அப்ப திருப்பியும் அவளுக்கு பறக்க வேண்டியதுதான். ஆனா பிரபத்தி யார் பண்ணாலும் அந்திம ஸ்மிருதி சாட்சாத் பகவானே பார்த்து பேர் அப்படின்றதும் அவ தேப்பெருமாளே சொல்ற பேர் அந்திம ஸ்மிருதி வர்ஜனம் அப்படின்னு பாஷ்யக்காரருக்கு திருக்கட்சி நம்பிகள் மூலமாக அதே மாதிரி பிரபத்தி பண்ணவாளுக்கு அதே மாதிரி வராக அவதாரத்திலையும் சொல்ற சர்ம ஸ்லோகத்துல. அப்போ அப்ப தேசிகன் அந்திம ஸ்மிருதியில பகவானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு பிரபத்தி பண்ணவாளுக்கு அந்திம ஸ்மிருதி நம்ப பண்ணணும்னு அவசியம் இல்ல, பகவான் பாத்துக்கிறேன்னு சொன்னும் பொழுது கண்ணனாக வரணுமே அப்படின்னு காரணம் என்ன அப்படின்னா, இங்க அந்திம ஸ்மிருதி எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சுவாமி தேசிகன் கேட்கற அந்திம ஸ்மிருதி பகவான் கொடுத்துருவேன்றது எல்லாருக்குமே தெரியும். அது எப்படி அந்திம ஸ்மிருதி, அந்த அந்திம ஸ்மிருதியில என்ன, நம்மளுக்கு யார், நமக்கு சீனிவாசன் பிடிக்கும், ஒருத்தருக்கு ரங்கநாதன் பிடிக்கும், ஒருத்தருக்கு சீனிவாசத்திலேயே வந்து பிரம்மோத்சவத்துல ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு அவதாரம் அப்படி அந்தந்த அவதாரத்துல நம்ம சேவிக்கணும் அப்படின்னு கண்ணனாக நிறைய சொல்வார், ஹனுமந்த வாகனத்துல ராமனாக நமக்கு சேவை சாய்ப்பார், அப்படி பல லீலைகள் கண்ணனுடைய நம்ம பிரம்மோத்சவத்திலேயே பார்த்தா வெண்ண திருடுற கோலம் உண்டு திருவேங்கடமுடையானுக்கு, காளிங்க நர்தனம் உண்டு, அதுக்கப்புறம் பகாசுர வதம் அப்படி ஒவ்வொரு நாளும் அவ்வளவு ஆச்சரியமா இருக்கும் உற்சவத்துல. அதே மாதிரி தேப்பெருமாளுக்கும் காளிங்க நர்தனம் உண்டு, அப்படி பல திருவள்ளூர் வீரராகவர் அப்படின்னு பல திவ்ய தேசத்துல இந்த மாதிரி அந்த கண்ணனாகவே பெருமாளை பாவிச்சு பண்றா இல்லையா. இது வந்து சாட்சாத் தேப்பெருமாளை நினைச்சு எழுதின ஸ்லோகம் அப்படின்னு கூட தெரியவா சொல்லுவா. ஏன்னா ஏழாவது நாள் வந்து அவர் புல்லாங்குழலோட தேப்பெருமாள் சேவை சாதிப்பார், அந்த ரெண்டு மாடோட கீழே இருக்கிறதுனால அதராகித்த சாருவம்சனாளா அப்படின்னு அந்த அந்த தேப்பெருமாளை அன்னைக்கு சேவிச்சு மங்களாசாசனம் பண்ண ஸ்லோகம் அப்படின்றது பெரியவாளுடைய வியாக்கியானம். அப்படி அந்த மாதிரியான கண்ணன் அப்போ வந்து அவர் என்ன கேட்கறாருன்னா, அந்திம ஸ்மிருதிக்காக அவர் கேட்கல, அந்திம ஸ்மிருதி தான் பிரபத்தி சரணாகதி நம்ம பண்ணிட்டோமே, அந்திம ஸ்மிருதி பெருமாள் கொடுக்க போறாரு, ஆனா எப்படி கொடுக்க போறாரு, நமக்கு நம்ம பெருமாளை எப்படி எப்படி எல்லாம் ஆசைப்பட்டிருப்போமோ, எப்படி சேவிக்கணும்னு ஆசைப்பட்டிருப்போமோன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா. அப்ப ஏற்பட்ட சாட்சாத் தேசிகனே கண்ணனாக அந்த புல்லாங்குழல் உடுத்துற கண்ணன் அப்படின்னு, அதேதான் நம்ம பெரிய பெரியவா எல்லாருமே ஆசைப்படுறது என்னன்னா கண்ணனுடைய லீலைகள் தான். அப்ப ஏற்பட்ட அந்த லீலைகள்ல இன்னைக்கு வந்து நம்ம காளிங்க நர்தனம் அப்படின்றத வச்சு சுவாமி தேசிகன் நீங்க சொல்றேன் அப்பேற்பட்ட பகவான். அதே மாதிரி சொல்லும்பொழுது எல்லா அவதாரங்களையும் சொல்லும்பொழுது என்ன சொன்னேன், என்னை ரட்சிக்கட்டும் அப்படிங்கிறாரு, இங்க கோபாய கோபாயத்தை அப்படின்னு சொல்லும்பொழுது அவன் தான் ரட்சிக்கிறானே, அப்புறம் தான் திருப்பி கேட்கறதா, மற்ற பெருமாள் ரட்சிக்கலன்னு அர்த்தம் கிடையாது. ஆனா இந்த கண்ணனுடைய லீலைகள் பார்க்கும்பொழுது நம்மளுடைய கவலைகள், நம்ம வந்து திருவேங்கடமுடியான சேவிக்க போகும்போது நம்ம என்னென்னவோ நினைச்சுப்போம், நம்ம வந்து நமக்கு இது ஆகணும் கல்யாணம் ஆகணும் இப்படின்னு எதுதோ நம்மளுடைய மனசெல்லாம் இருக்கும், துட்டு வரணும் அப்படி இப்படின்னு நினைச்சிட்டு போவோம். ஆனா அந்த க்ஷணத்துல பெருமாளை சேவிக்கிற சமயத்துல நம்மள ரெண்டு நிமிஷம் அப்படி ரெண்டு செகண்ட்ல வெள்ள தள்ளினா கூட அப்படியே அந்த பெருமாளை பார்த்து நம்ம கை கூப்பி அந்த பெருமாள் தரிசனம் ஆயிடுமே தவிர நம்ம அங்க என்ன நினைச்சிட்டு வந்தோம் எதை கேட்கணும்னு வந்தோன்றதே பூர்த்தியாக மறந்துடும். அது உற்சவரா இருந்தாலும் பிள்ளை பெருமாளை ரொம்ப நாய் சேவிக்கச்சா இருந்தாலும் அந்தருடைய பெருமாளுடைய லீலைகளை நம்ம மயங்கிடுவோம் இல்லையா. அதுக்கப்புறம் திருப்பி வெள்ள வந்தோம்னா அதெல்லாம் ஞாபகம் வரும், ஆஹா இதெல்லாம் கேட்கணும்னு சொன்னேன். அப்ப வெளியில வந்து விமான ஸ்ரீனிவாசன் இந்த வந்து சில பேர் அந்த இடத்துல பிரார்த்திப்பாங்க, ஏன்னா அங்க நம்மளால பிரார்த்திக்க முடியலையே அப்படின்ற ஒரு இதுல. அப்படிதான் அந்த கண்ணன் அப்படின்னு சேவிக்கும்பொழுது நமக்கு நம்ம அனுகிரகிக்கிட்டோம் அப்படின்னு ஒண்ணு. இப்பேற்பட்ட பகவான் நம்மளை ரட்சிக்கிற பகவான், அதுவும் எப்பேற்பட்டவன், பரத்தமுள்ள பகவான், இந்த இங்க வந்து யாதவ குலத்திலே நமக்கு அவதாரம் பண்ணி இப்படி நம்மளை ரட்சிக்கிறானே இவன், இவனுக்கு நமஸ்காரம் அப்படின்னு இந்த இடத்துல சுவாமி தேசிகன் இங்க அப்படி மங்களாசாசனம் பண்ணிட்டு. இதுக்கு அடுத்தது கல்கி அவதாரம். கல்கி அவதாரம் அப்படின்னாலும் சாட்சா திருவேங்கடமுடையான் தான், கலியுக தெய்வம் அப்படின்னு நம்ம பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம். ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம், அடுத்தது கல்கி அப்படின்னு, கல்கி அவதாரம்ன்றது இன்னும் வரல, கல்கி அவதாரமாக பகவான் வரப்போறேர் அப்படின்றது உண்டு. அதையுமே இங்க வந்து சாட்சாத் மங்களாசாசனம் பண்ணிருக்கேர். பாவின்யா தசையா பவன் நிகபவத் துவம்சாய நஹ்கல்பதாம் கல்கி விஷ்ணு யசஸ்ஸுத கலிகதா காலுஷ்ய கூலங்கஷஹ நிஸ்ரேஷக்ஷத கண்டகே க்ஷிதிதலே தாராஜரேர் கௌத்ருவம் தர்மம் காத்தயுகம் பிரரோஹயதி என்னிசிம்ச தாராதரஹ அப்படின்னு. இது பவிஷத்து இன்னும் நமக்கு அவதாரம் பண்ணற பகவான், ஆனா பண்ண போறேர் அப்படின்னு. எப்படி பண்ண போறேர் அப்படின்னா, கல்கி விஷ்ணு யசஸ்ருதா அப்படின்னு, யசஸ்ருதர் அப்படின்ற ஒரு பிராமணனுக்கு ஒரு புத்திரனாக அவர் அவதாரம் பண்ணி அங்கிருந்து எப்படின்னா ஒரு கத்தியோட ஒரு வெள்ள குதிரையில வந்து எங்கெங்கெல்லாம் அதர்மம் நடக்கிறதோ அதெல்லாம் எல்லாத்தையும் அவர் இது பண்ணி இந்த லோகத்துக்கே வந்து பிரளயத்தை உண்டாக்குவார் அப்படின்னு. பாவின்யா அப்படின்னு வரப்போகின்ற அப்படின்னு பவிஷ்யத்துல பாவின்யா தசையா தசையான காலம் பவிஷ்யத் காலம் பவன்னிஹ இங்க பவ துவம்சாயன கல்பிதாம் அப்படின்னு சம்சார பந்தம் அப்படின்னு எதை நம்மளுக்கு தேர்ந்து துவம்சம் பண்ண போறார் அப்படின்னா இந்த பவஹா அப்படின்னு சம்சார பந்தத்துல நம்ம பண்ண அதர்மங்கள் அதெல்லாத்தையும் ஒழிக்க துவம்சாயன கல்பதாம் அப்படின்னு செய்யட்டும் அப்படிங்கிறது. நம்மளுடைய அந்த பவிஷ்யத் காலத்துல வரப்போற சாட்சாத் கல்கி அவதாரத்துல இருக்கிற பகவான் நம்மளுடைய அந்த சம்சார பந்தத்தை அனைத்தும் நீக்கட்டும் அப்படின்னு துவம்சம் பண்ணட்டும் அப்படின்னு கல்பதாம் கல்கி விஷ்ணு கல்கி அப்படின்னா வெண் குதிரை உடையவர் அப்படின்றவர். அதனால அவருக்கு கல்கி வெள்ள குதிரை. முதல் முதல்ல சிருஷ்டி பண்ண அவதாரம் பார்த்தா ஹயக்ரீவ அவதாரம், அவரும் வெள்ள குதிரை வெள்ள பரிமுக அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஸ்பட்டிகம் அப்படின்னு ஸ்பட்டிகம் போல வெள்ள வெளியேன்னு தான் இருப்பேன். அப்பேற்பட்டவன் ஆரம்பமும் அவனே முடிவும் அவனே அப்படின்னு சொல்ற மாதிரி இங்கேயும் அந்த அதே வெள்ள குதிரை அந்த குதிரையோட வரவர் கல்கி விஷ்ணு யசஸ்வதா. இந்த லோகத்துக்கு எல்லாம் எல்லாத்துக்கும் எங்கேருந்து ஆரம்பிக்கிறோம் நம்ம எல்லாம் இங்க சிருஷ்டி ஆகுதுன்னா எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னா பகவான் கிட்டேயே. எங்க போய் முடியுதுன்னா திருப்பி நம்ம பகவான் கிட்டே தான், எல்லாரும் பகவான் கிட்டே தான் போவோம் அப்படின்றதுனால கல்கி விஷ்ணு எஸ்எஸ் சுதகாம் விஷ்ணு எஸ்எஸ் அப்படின்றவருக்கு அவதாரம் பண்ண போற புத்திரனாக பறக்க போற கலிகதா காலுஷ்ய கூலம் கஷகா அப்படின்னு காலுஷ்யம் பிரபாவம் அந்த குழப்பம் அந்த எந்தெந்த இதெல்லாம் இருக்கிறது கூலங்கஷகா போக்கக்கூடியவன் அப்படின்றது குழப்பத்தெல்லாம் போக்கக்கூடியவன் அப்படின்னு. நிசேஷ க்ஷதகண்டகே க்ஷிதிதரே தாராஜரேர் கௌத்ருவம் தர்மம் கார்த்தயுகம் பிரரோஹயதி நிசிம்சிதாராதரா அப்படின்னு. நிசேஷ க்ஷதகண்டகே அப்படின்னு மிச்சமே இல்லாதபடி போக்கடிக்கப்பட்ட முள். இப்போ ஒரு நம்ம விவசாயம் பண்ணணும்னா அதுல நிறைய அறுவடை பண்ணணும் அப்படின்ற இடத்துல காலத்துல நிறைய பயிர் வரும் அப்படின்னா பயிர் நம்ம வந்து உபயோகப்படுத்திக்கலாம். ஆனா நிறைய முள் வந்துருச்சுன்னா அப்ப என்ன பண்றதுன்னா சுத்தி இருக்கிற அத்தனை முள்ளையும் எடுத்து போட்டாதான் அதுக்கப்புறம்தான் நல்ல பயிர் வளருமோ. அப்போ புது காலம் அப்படிங்க வரும்பொழுது எல்லாம் இந்த ஒரு பகவான் சிருஷ்டி பண்ண உடனே அனைத்துமே அதர்மம் அதர்மம் தான் தர்மம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கிற ஒரு காலம் வரும். கலியுக ஆரம்பமே நம்ம இவ்வளவு அதர்மங்கள் இங்க பாக்குறோம். அப்போ வந்து திரேதா யுகத்துல எப்படி இருந்ததோ துவாபர யுகத்துல எப்படி இருந்ததோ அதை விட இப்ப மோசமா கலியுக ஆரம்பத்திலே இருந்ததுன்னா கலிக்க எல்லாரும் பயப்படுறா இங்க ஏன் அவதாரம் பண்ணோம் அப்படின்னு. நம்மாழ்வார் அவதாரம் பண்ண உடனே 15 வருஷம் பேசவே இல்லையா அப்படி அந்த பகவான் கிட்ட விட்டுட்டு இங்க இருந்தேன் அப்படின்னு அப்படி கண்ண ஜலத்தோடு அவர் இருந்திருந்தா எதையுமே சாப்பிடாம பகவான் இங்க வந்து இந்த கலியுகத்தில் இங்க வந்து பிறந்தவங்க அப்படின்னு கொஞ்சம் முன்னாடி அவளுக்கு ஒரு சந்தோஷம் கொஞ்சம் முன்னாடி பிறந்ததா கூட கண்ணனையாவது நம்ம சேவிச்சிருக்கலாம் இந்த மாதிரி இந்த கலியுகத்தில் இப்படி வந்து நம்ம பிறந்துட்டோமே அப்படின்னு. ஆனா அப்படி அப்ப ஏற்பட்ட அந்த கலி பிரபாவம் அப்ப ஏற்பட்டது. ஆனா அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா முள் இருக்கும்போது முள்ளை எடுத்து போட்டாதான் உண்டு, இல்ல இல்ல அது வளரட்டும் அதுக்குள்ளேயே நான் பயிரை வளர்ப்பேன் அப்படின்னா நம்மளால அது வளர்க்கவும் முடியாது அதை வளர்ந்தாலும் நம்மளால உபயோகப்படுத்தவும் முடியாது. அவன் முள்ள அனைத்துமே எப்படி எடுத்து போடணுமோ அப்படின்னு நிசேஷ க்ஷத கண்டகே கண்டகே அப்படின்னா இங்க முள்ளு ஷிதி தலே அப்படின்னு பூமண்டலத்துல ஒரு முள்ளுகளும் இல்லாதபடி அனைத்தையும் நிசேஷ க்ஷத கண்டகே மிச்சம் இல்லாதபடி ஆக்கிற அப்பேற்பட்ட பகவான் தாராஜலே கௌத்ருவம். அதுக்கப்புறம் என்னன்னா மழை பெய்யறான். அப்போ அதுக்கப்புறம் தான் முள்ளு அனைத்தும் இந்த பூலோகத்துல இல்லாத மொத்தத்தையும் எடுத்து அதுக்கப்புறம் மழை பெய்யறான் அப்படின்னா அப்புறம்தான் நிறைய பயிர்கள் வளரும் மழை பெய்யணும் இல்லையா. ஆனா அதுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த பூலோகத்துல இருக்க அனைத்து அதர்மத்தையும் நீக்கணும்னா எல்லா பிரளயத்தை உண்டாக்கிட உடனே அதுக்கப்புறம் திருப்பியும் அடுத்த காலம் என்னன்னா தர்மம் கார்த்தயுகம். தர்மம் கார்த்தயுகம் அப்படின்னா கிருதயுகம் தர்மத்துக்கே உரிய கிருதயுகத்தில் அப்பேற்பட்ட தர்மங்கள் யஜ்ஞாகாதி எல்லாம் அப்பேற்பட்ட நடக்கும் விஷயங்கள்லாம் இருந்து அவதாரம் பண்ணி அங்க இது பண்ண அந்த அப்பேற்பட்ட கிருதயுகம் கிருதயுகத்துல திருப்பியும் அந்த கிருதயுகம் இருக்கணும்னா இருக்கிற முள்ளெல்லாம் எடுத்து திருப்பியும் புது சிருஷ்டி பண்ணும் பொழுது அந்த புது ஜலம் அப்படின்னு யுகம் பிரரோஹயதி அப்படின்னு எப்படி முளைக்கிறதோ என்னிசிம்ச தாராதரஹா என்னிசிம்ச அப்படின்னா கத்தி மேகமாக கத்தி அவருடைய கத்தி கல்கியுடைய கத்தி எதுனா மேகமா அந்த மேகம் அந்த மேகத்தையே அவர் கத்தியாக வச்சுன்னு வரலாம். இந்த கத்தியால இருக்கிற முள்ளெல்லாம் இழுக்கிறார் அதுக்கப்புறம் மேகத்தினாலே மழை பெய்கிறேர் அப்படின்னு தாராதரஹா அப்படின்னு பயிர்கள்லாம் நிறைய வளர வைக்கிறார் அப்படின்னு. அதர்மத்தை மொத்தத்தையும் நீக்கி அனைத்து பேர் நம்ம என்னன்னா ஒருத்தன் தப்பு பண்ணி இனிமேல் நல்லது எடுத்து சொன்னா கூட கேட்கலன்னா அப்புறம் என்ன பண்ணணும்னா அவனை அப்புறம் என்ன பண்றது அப்புறம் அவன் கொஞ்ச நாளைக்கு எதுவுமே இல்லாம திருப்பியும் அவனை பிரளயத்துல உண்டாக்கி கொஞ்ச நாளைக்கு முதக்கி போட்டு திருப்பியும் ஃப்ரெஷ்ஷான ஒரு உலகத்தை கொடுத்து அங்க எல்லாரும் புதுசா பிறக்கும் போது அங்க எல்லாம் மெதுமெதுவாக திருப்பியும் வேதத்தை கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணும்பொழுது தர்மம் இருக்கும் அப்படின்னு அந்த அடுத்த கிருதயுகத்துக்கு முன்னாடி அனைத்து தர்மத்தையும் போகணும். இல்லைன்னா அப்படியே கண்டினியூஷன் ஆஃப் கிருதயுகம் அப்படின்னா அப்ப கிருதயுகத்திலையும் அப்படியே நம்ம அந்த ஜென்மாவுடைய இதுன்னு ஒண்ணு சொல்றோம் இல்லையா, பூர்வ ஜென்ம வாசம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். சில பேர் புறக்கட்சியே அது கொஞ்சம் பெருசானவுடனே கெட்டவாளா ஆயிடுறா அப்படின்னா யாரும் சொல்லி தராமையே ஏன் அப்படின்னா அந்த பூர்வ ஜென்ம வாசம் நமக்கு இருக்கு அப்படின்னு. அந்த வாசமே இல்லாதபடி ஆகணும்னா பிரளய காலத்துல எத்தனை யுகம் நம்ம வந்து சிருஷ்டி இருந்ததோ அத்தனை யுகம் பிரளய காலத்துல பகவானுடைய வயிற்றுகை நம்ம இருப்போம்னா அந்த பூர்வ ஜென்ம வாசனையே இல்லாம போயிடும். ஆனா கர்மா இருக்கும். அப்ப நம்ம பண்ண பாவத்துக்கு தண்டனை திருப்பி கிருத்தயுகத்துல வந்து திருப்பியும் ஒருத்தன் வந்து ஏழையா பிறக்கிறான், பணக்காரனா பிறக்கிறான், கையில்லாம பிறக்கிறான்னா அது அவாளுடைய கர்மாவால. ஆனா அவளுடைய அந்த பூர்வ ஜென்ம வாசமே போயிருக்கும். அப்ப முதல்ல இருந்து ஆரம்பிப்பா அவளுடைய இது. அப்போ அந்த கர்மாக்கள் எல்லாம் போய் திருப்பி திருப்பி அதுல நல்லா பிறக்க நல்லது பண்ண பண்ண அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்தடுத்த யுகத்துல அவளுடைய அடுத்தடுத்த ஜென்மா அது மாதிரி போகும் அப்படின்றதுனாலையும் இந்த இடத்துல இது வந்து கண்டிப்பா செய்ய வேண்டிய ஒரு காரியம் அப்படின்றதுனாலையும் ஏன்னா குழந்தை வந்து சாப்பிடவே இல்லை அழுதுண்டே இருந்தது ராத்திரிலாம் விளையாடிண்டே இருந்ததுன்னு அப்படியே விட்டுருவாளாமா, ஒரு இடத்துல அடிச்சு அடிச்சியாவது தூங்க பண்ணணும். தூங்க பண்ணாதான் மறுநாளுக்கு அது நல்ல இதுவா இருக்கும். அதனால அந்த மாதிரிதான் இது நம்மளை தூங்க பண்றது. ஏன்னா அதர்மமே பண்ணி பண்ணி இருக்கிறதுனால அந்த அதர்மத்திலேருந்து நம்மளை நீக்கணும்னா முழுசாக ஒரு முழு செடி கூட இந்த பூமண்டலத்துல இல்லாத அளவுக்குன்னா அத்தனை அதர்மங்களும் இல்லாதபடி பூமியை சுத்தமாக பண்ணி திருப்பியும் அந்த கிருதயுகத்தை நமக்கு பகவான் கொடுக்கிறார். அந்த திருப்பியும் சிருஷ்டி பண்ணும்பொழுது முதல்ல பிரம்மாவை சிருஷ்டி பண்ணி அவருக்கு வேதத்தை கொடுத்து அவர் மூலமாக உபதேசம் பண்ணி அப்படி எல்லாரும் திருப்பி சாஸ்திரங்கள் எல்லாத்தையும் கொடுத்து திருப்பி அவதாரங்கள் எல்லாம் பலதும் பண்றாரு. அந்த இடத்துல திருப்பியும் அதர்மங்கள் நடக்கும்போது சம்பவாமி யுகே யுகேன்ற மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி அவதாரங்கள் பண்ணிண்டே வந்துட்டு இருக்கே அப்படின்றது தான் இப்பேற்பட்ட அப்பேற்பட்ட கல்கியான பகவான். அவர் நம்ம கிட்டேந்து இருக்கிற துவம்ச எல்லா சம்சார பந்தத்தையும் போக்கட்டும் அப்படின்னு இந்த இடத்துல இந்த ஸ்லோகம் அப்படி இந்த தசாவதாரமும் பார்த்தோம். இதுக்கு அடுத்த வாரம் நமக்கு வந்து எல்லா அவதாரத்தையும் சேர்த்து இச்சாமீன விஹார் அப்படின்னு எல்லா அவதாரமும் ஒரே ஸ்லோகத்துல சொல்றது. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த பலஸ்ருதி அப்படின்னு எல்லா தேசிக ஸ்தோத்திர பாடலும் கடைசியில் இந்த ஸ்லோகங்கள் சொன்ன என்ன பலன் அப்படின்றதையும் பலஸ்ருதி அந்த ரெண்டு ஸ்லோகமும் அடுத்த வாரம் பார்ப்போம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹாம் அப்படின்னு